எழுதாமோ மகாத்மா காந்தியை போலோரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எழுதாமோ மகாத்மா காந்தியை போலோரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எழுதாமோ காந்தியை போலோரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எளிதாமோ அகிம்சை தன்னில் புத்தரவர் அகிம்சை தன்னில் புத்தரவர் ஆத்மகோதனையில் ஏதுநாதரவர் அகிம்சை தன்னில் நமதி மகியதால் இந்திய நாட்டில் அவதரித்த காந்தியை போலொரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எளிதாமோ குழந்தை உள்ளம் அன்பு கனிந்த மொழியும் இந்த மொழியும் கொண்டு கொடுமைகளை எதிர்த்து வெல்லும் சித்தம் முழந்தாய் துணியும் மோகன புன்னகையும் தவழ பகை வரும் கண்டன் முழந்தாய் துணியும் மோகன புன்னகையும் தவழ பகை வரும் கண்டன் தூதன் காந்தியை போலொரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எளிதாமோ மகாத்மா காந்தியை போலொரு காந்த ஸ்வரூபனை காண்பதும் எளிதாமோ காந்திஜிக்கு கை மா நம்புவேன்.